আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নাতাওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদল্লা লাহু ওয়া মান ইউদলিল ফালা হাদিয়া লাহু ওয়া নাশহাদু আল লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু ওয়া নাশহাদু আন্না সাইয়্যিদানা ওয়া মাওলানা মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু আম্মা বা'দু। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது சூரத்து ஆல இம்ரானுடைய 130, 131, 132 வசனங்களின் விரிவுரையாகும். இதற்கு முந்தைய வசனங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டு பெரிய முக்கியமான நிகழ்ச்சியாக இரண்டு போர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான். பத்ரு போரை பற்றியும் உஹத் போரை பற்றியும். இந்த இரண்டு போரை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக சொல்லி அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்னென்ன, இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவாக சொன்னான். சொல்லி இந்த வாரத்தினுடைய ஆயத்திலே, இந்த இரண்டு வசனங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தினுடைய பொருளாதார பிரச்சனையாகிய ஒரு பிரச்சனையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். பொருளாதார பிரச்சனை என்றால் என்ன? அந்த பொருளாதார பிரச்சனை உலகத்திலே எந்த அளவுக்கு முக்கியமானது? ஏனென்றால் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இஸ்லாம் என்பது உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்குரிய என்னென்ன வழிமுறைகள் தேவையோ எல்லா வழிமுறைகளையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்து, ஆனால் உலக வாழ்க்கையை உங்களுடைய நிரந்தர நோக்கமாக ஆக்கிவிடக்கூடாது, உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டும், அதில் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கற்று தந்திருக்கிறதோ அந்த முறைப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையின் மூலமாக மறுமையை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் நமக்கு தெளிவாக்காமல் விட்டுவிடவில்லை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மைனூட்டான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நுணுக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயம் பெரிய விஷயம் எந்த ஒன்றுமே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில செஞ்சு காட்டாம இந்த உலகத்தை விட்டு செல்லல. அப்ப எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, புதுசு புதுசா தோன்றக்கூடிய உருவாகக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, இன்டர்நெட்டோட சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, வெப்சைட்டோட சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, இன்னும் உலகத்துல இன்னும் என்னென்ன புது புது கருவிகள் உருவாகுமோ அந்த கருவிகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதற்கும் இஸ்லாம் தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்கும். அதற்கும் இஸ்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டுதலையும் தெளிவான வாழ்க்கை முறையிலையும் இஸ்லாம் வழங்கியிருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு பொருளாதாரம்ங்கிறது வந்து உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு மிகவும் அடிப்படையான விஷயங்கள், மிகவும் ஒரு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரங்கிறது. பொருளாதாரம் இல்லைன்னாக்க உலகத்துடைய இயக்கமே நின்று போயிடும், உலகத்துடைய இயக்கமே சரியா இயங்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம்ங்கிறது உலகத்துடைய இயக்கத்திலும் உலகத்தின் நடைமுறையில ஒரு முக்கியமான பங்கு வகித்ததுனால, அப்ப அப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி நிச்சயமா இஸ்லாம் சொல்லாம விடாது, இஸ்லாம் சொல்லியிருக்குது. அப்படி பொருளாதாரம் சம்பந்தமா இஸ்லாம் சொன்ன முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு வழிகாட்டுறான். பொருளாதாரம் சம்பந்தமா அல்லாஹ் சுப்ஹானஹு ரெண்டு அடிப்படை விஷயமான சொல்றான். இந்த ரெண்டு அடிப்படை விஷயங்களை முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத மக்களும் நடைமுறைப்படுத்துவார்களே, ஆனால் இந்த ரெண்டு அடிப்படையான விஷயங்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் அல்லாத மற்ற மக்களும் கூட மற்றவர்களும் கூட இதை நடைமுறைப்படுத்துவார்களேனால் நிச்சயமாக பொருளாதார விஷயத்திலே இந்த உலகம் முன்னேறி சென்று விடும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றான். என்றைக்கெல்லாம் இந்த சமுதாயம் உலகத்தில் உள்ள மக்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நடைமுறையை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அன்றைக்கெல்லாம் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருந்தார்கள். ஆனா என்னைக்கு அல்லாஹ்வுடைய இந்த நடைமுறையை மக்கள் மறக்க ஆரம்பிச்சாங்களோ இல்ல புரண்டல் ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்குதான் உலகத்துல பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் பொருளாதாரத்துல உலகம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிகாட்டப்பட்ட ரெண்டு அடிப்படை வழிகாட்டல் என்னன்னா, ஒன்று அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டது, இன்னொன்று அல்லாஹ்வால் ஃபரலாக்கப்பட்டது. ரெண்டு நேர் எதிரானது. அல்லாஹ் சொல்ற ரெண்டு அடிப்படையுமே, ஒன்னு ஃபரலு கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபரலு, இன்னொன்னு அறவே செய்யக்கூடாது, அந்த பக்கம் சிந்திக்க கூட கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹராம். இந்த ரெண்டு அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி நமக்கு சொல்றான். இந்த இரண்டையும் உலகம் நடைமுறைப்படுத்துமேயானால், இந்த இரண்டு அடிப்படை விஷயங்களின் படி உலகம் வாழ்மையானால் நிச்சயமாக பொருளாதார விஷயத்துல உலகம் முன்னேறி செல்லும். எங்கேயுமே வறுமைங்கிற பேச்சு இருக்காது, ஏழ்மைங்கிற பேச்சு இருக்காது, பணக்காரன் ஏழைங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்காது, சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகள் இருக்காது, சமத்துவம் நிலவும் உலகத்திலே. ஒருத்தன் இன்னொருத்தன் ஏமாத்துறது, அவன் இவன் அடிக்கிறது, இவன் அவனை கொள்ள அடிக்கிறது, எல்லாமே எதனால சொன்னா இந்த சமுதாய சமத்துவம் இல்லாமல் சமுதாய சீர்கேட்டினாலதான், ஏற்றத்தாழ்வுனாலதான் இந்த முசிபத்தெல்லாம் ஏற்படுது. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நடைமுறையும் உலகம் நடைமுறைப்படுத்துமேனால் நிச்சயமாக உலகத்திலே சமத்துவம் ஏற்படும். பொருளாதார விஷயத்துல உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்கும், எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இருக்காது. நீ பெரியவன், நான் தாழ்ந்தவர் பேச்சிருக்காது, நீ நான் பணக்காரங்க பேச்சிருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு அடிப்படையான விஷயம், நான் ஒன்னு ஹராமாக்கப்பட்ட வட்டி, இன்னொன்று ஃபரலாக்கப்பட்ட ஜகாத். அல்லாஹ்வால் ஃபரலாக்கப்பட்ட ஜகாத் ஒண்ணு, இது கட்டாய கடமை. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இன்னைக்கு பார்க்குற சகோதரர்களே, இன்னைக்கு சமுதாய அளவில் நாம பணக்காரங்கிறதுக்கு ஏதோ நாம ஒரு இலக்கு வச்சிருப்போம், நாம ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்போம், இதுதான் இப்படி இப்படி இருந்தால் பணக்காரம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம முதலாளித்துவ நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகள் எடுத்துக்கொள்ளும், அவர்கள் பணக்காரங்களுக்கு ஒரு எல்லை வச்சிருப்பாங்க, இவங்க இவங்களாம் பணக்கார நாடுகள், இவங்க எல்லாம் பணக்காரங்க அப்படின்னு சொல்லி. இப்ப சமீபத்தில் நம்ம ரெண்டு நாளைக்கு நேற்று முந்தானத்தோம், இத்தாலியில ஒரு மாநாடு நடந்துச்சு, நம்ம செய்தித்தாள பார்த்திருப்போம், செய்திகளை கேட்டிருப்போம், G8 அப்படிங்கிற மாநாடு. அதாவது உலகத்தில் முக்கியமான பணக்கார நாடுகள் 8 நாடுகள். அந்த 8 நாடுகள்ல முக்கியமா அமெரிக்கா தலைமையில, பில் கிளின்டன் தலைமையில அந்த G8 நாடுகளுடைய கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் என்னென்ன பேசினாங்க, இப்ப வாய்ப்பு இல்ல அதுக்கு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அவங்க வந்து அந்த 8 நாடுகள் தான் உலகத்திலே முக்கியமான பணக்கார நாடுகள், அவங்களுடைய பணக்காரங்கிறதுக்கு அவங்க டெஃபினேஷன் வச்சிருக்காங்க, என்னென்ன தகுதி இருந்தாலும் பணக்கார நாடு அப்படிங்கிற டெஃபினேஷன் வச்சு, அந்த டெஃபினேஷன் அடிப்படையில் உலகத்தில் 8 நாடுகள் செலக்ட் ஆயிருக்காங்க பணக்கார நாடுன்னு சொல்றதுக்கு. சாதாரண பாமர மக்கள் எடுத்துனா அவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க பணக்காரங்கிறதுக்கு. இன்னைக்கு நம்மள்ட்ட எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்மள்ட பணக்காரனா யாருங்கன்னு சொல்லுவோம், யார்கிட்ட கார் இருக்குதோ பங்களா இருக்குதோ அவ்வளவு வசதி வாய்ப்பாரு அவன் தான் பணக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் பணக்காரங்கிறது என்ன டெஃபினேஷன் சொல்லுது, என்ன தாரீஃப் சொல்லுது, இஸ்லாம் சொல்லக்கூடிய பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சொல்றேன், உங்களிடத்துல 633 கிராம் அளவுக்குள்ள வெள்ளி பொருள் அல்லது அதற்குரிய மதிப்பான பணத்தொகை உங்களிடத்துல சேமிப்பாக இருக்கும் என்றால், உங்களுடைய செலவு போக சேமிப்பாக இருந்து அந்த சேமிப்பு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கும் என்றால், நீங்க பணக்காரங்க இஸ்லாத்துடைய பார்வையில். 633 கிராம் வெள்ளி என்ன என்ன மதிப்பாக கிட்டத்தட்ட 5000 ரூபாய். ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு நம்மள்ட்ட சேமிப்பு இருந்து அந்த சேமிப்பு நம்ம கையில வந்து ஒரு வருஷமா தங்கி இருக்குது, எதுல செலவே ஆகல, எதுல செலவே ஆகல, ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு நம்மள்ட்ட பொருள் இருக்குது. அது சேமிப்பு பணமா இருந்தாலும் சரி, அல்லது வியாபார பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி. ஆனால் தங்கமாக இருந்தால் மட்டும் 10.3 பவுண்ட் இருக்கணும். இஸ்லாம் சொல்லுது 10.3 பவுண்ட் இருந்தா நீங்க தங்கத்தின் அடிப்படையில் பணக்காரரு. ரூபாய் அளவிலேயோ இல்ல வியாபார பொருள் அடிப்படையிலோ கிட்டத்தட்ட 633 கிராம் வெள்ளினா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள அளவுக்கு உங்களிடத்துல பொருள் இருக்குமேனால், அந்த பொருள் வந்து உங்க கைக்கு வந்து ஒரு வருஷமா ஆகியிருந்தால் நீங்க பணக்காரரு இஸ்லாத்துடைய பார்வையில. அப்ப உலகத்திலே இஸ்லாம் தான் பணக்காரங்க என்ன டெஃபினேஷன் சொல்லுதோம்னாக்கா, ரொம்ப குறைந்த அளவு டெஃபினேஷன் வச்சிருக்கு. அந்த அடிப்படையில உலகத்துல நீங்க பார்த்தோம்னா 99% மக்கள் கிட்டத்தட்ட பணக்காரர்களா தான் இருப்பாங்க. 99% மக்கள் குறிப்பாக அதே முஸ்லீம் எடுத்துட்டோம்னாக்கா, குறைஞ்சது அல்லா இருக்கிறனால 90-95% முஸ்லீம்கள் பணக்காரர்களாக தான் இருப்பாங்க. அல்லா சொல்லக்கூடிய இந்த டெஃபினேஷன் படி பார்த்தோம்டாக்கா, நம்ம ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கோம், நாம ஒரு விளக்கம் வச்சிருக்கோம், வரையறை வச்சிருக்கோம், பணக்காரங்களுக்கு கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், 4 கடை இருக்கணும், 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அக்கௌண்ட் படி பார்த்தால, அல்லா சொல்லக்கூடிய டெஃபினேஷன், அல்லா சொல்லக்கூடிய வரையறை எப்படி பார்த்தோம்டாக்கா, கிட்டத்தட்ட நாம சொல்ற அந்த 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருந்து நம்ம கையில ஒரு வருஷம் ஆயிருந்தாலே நம்ம இஸ்லாத்துடைய பார்வையில, அல்லாவுடைய பார்வையில, அல்லா ரசூலுடைய பார்வையில நம்ம பணக்காரர்கள். அப்ப இஸ்லாம் என்ன சொல்றா, இப்படிப்பட்ட பணக்காரர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பணக்காரர்கள் வருடத்தில் ஒரு நாள் தங்களுடைய சேமிப்பிலிருந்து அல்லது தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு தொகையை அவர்கள் ஜகாத்தாக கொடுத்தாக வேண்டும். இப்படி ஒவ்வொரு முஸ்லீமும், இப்படி அல்லாஹ்வுடைய பார்வையால் பணக்காரர்களாக நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லீமுமே தங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, ஏழை சகோதரர்களுக்கு ஜகாத்தாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். நிச்சயமாக உலகத்தில் வறுமைங்கிற பேச்சே இருக்காது, ஏழைகள்ங்கிற பேச்சே இருக்காது. அப்போ உலகத்தில் உள்ள பொருளாதார முன்னேற்றத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வழி என்னன்னா, ஒன்று ஃபரலாக்கப்பட்ட ஜகாத்து, அடுத்தது ஹராமாக்கப்பட்ட வட்டி. எப்படி ஜகாத்து கட்டாய கடமை, அல்லாஹ் இந்த அளவுக்கு ஜகாத்தை பத்தி சொல்றான் அப்படின்னு சொன்னா, குரான்ல ஒரு இடத்துல கூட, சில குரான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா, ஒரு இடத்துல கூட அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா தொழுகையையும் ஜகாத்தையும் பிரிச்சு சொல்லல. வாக்கிமு ஸலாத்தும் ஆத்து ஜகாத், வாக்கிமு ஸலாத்தும் ஆத்து ஜகாத், அல்லதீன யுகீமுன ஸலாத்தும் யூத்துன ஜகாத. எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகை பண்ணி சொல்கிறானோ அங்கெல்லாம் ஜகாத்தை சேர்த்து அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல கூட தொழுகை தனியா ஜகாத் தனியா அல்லாஹ் பிரிக்கல. அப்ப எந்த அளவுக்கு தொழுகை கடமையோ அந்த அளவுக்கு ஜகாத்தும் கடமைங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த தன்னுடைய நடைமுறை மூலமா அல்லாஹ் உணர்த்துறான். ஆக இது அல்லாஹ்வால் ஃபரலாக்கப்பட்ட ஒரு பொருளாதார தீர்வு. இன்னொரு பொருளாதார தீர்வு, பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டது. அந்த ஹராமாக்கப்பட்ட வட்டியை பற்றித்தான் அல்லாஹ் ஜல்லா ஷானஹுலா இந்த வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வட்டியை பத்தி சொல்றான், முஸ்லிம்களே இந்த வட்டி என்ற முசீபத்தின் பால் நீங்கள் தலை வைத்து படுத்து விடாதீர்கள். தலை வச்சு அந்த பக்கம் போயிடாதீங்க, யோசிச்சு பார்த்துடாதீங்க அந்த பக்கம். இன்னைக்கு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லக்கூடிய இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றாததின் காரணமாக நம்மளே அதுக்கு 1008 வியாக்கியானங்கள் விளக்கங்கள், நமக்கு நாமே சாந்தி, நமக்கு நாமே சமாதானம். என்ன எதிர்த்து பண்றது, நிர்பந்தம். இந்த காலத்துல வட்டி இல்லாம முடியுமா, இந்த காலத்துல வட்டி வாங்காம முடியுமா? அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் முடியாத ஒரு சட்டத்தை நம்ம திரிச்சுட்டான். அப்ப லாயு கல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லாஹு ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறிய அளவுக்கு முடியாத ஒன்றை நாம் ஏவ மாட்டோம், சக்திக்கு மீறிய நிர்பந்திக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் போய் சொல்லிட்டான், நவுது பில்லா, அல்லாஹ் சொல்றான் முடியாத ஒன்றை நாங்க உண்மையை திரிக்க மாட்டோம் சொல்றான். ஆனா இன்னைக்கு முடியாத ஒன்றை நம்மளே திரிச்சுட்டான், அதான் வட்டி. வட்டி இல்லாம உலகத்துல வாழவே முடியாது அப்படி நாமளே தீர்மானிச்சுக்கிட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்லப்பட்ட நடைமுறை எப்படி பார்ப்போம் என்ன சகோதரர்களே, இந்த வட்டிங்கிறது எந்த அளவுக்கு ஹராம் அப்படிங்கிற நம்ம பாக்குறதுக்கு முன்னால, அல்லாஹ் ஏன் இந்த வட்டியே இந்த அளவுக்கு ஹராமாக்கணும், எப்படின்னு சொன்ன சகோதரர்களே, எந்த ஒரு பாவத்துக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை கண்டிப்பதை போன்று கடினமா எந்த பாவத்தையும் கண்டிக்கல. எந்த அல்லாஹ் நீங்கள் இதற்கு பிறகும் நீங்கள் தௌபா செய்யவில்லை என்றால், அல்லாஹ் சூரத்துல் பக்கரால ரசனத்துல சொல்றான், நீ இதற்கு பிறகும் தௌபா செய்யவில்லை என்றால், இவ்வளவு உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்ச பிறகும், இவ்வளவு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்ச பிறகும் நீங்க வட்டியை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், ஃபாதனூ பி ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடனும் நீங்கள் போர் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தைரியம் இருந்தா. இந்த மாதிரி எச்சரிக்கை அல்லாஹ் எந்த பாவத்துக்குமே சொல்லலங்க. இந்த மாதிரி எச்சரிக்கையே திருடுறது கூட அல்லாஹ் இப்படி சொல்லல, விபச்சாரம் செய்யறது கூட அல்லாஹ் இப்படி சொல்லல, பொய் பேசுறதுக்கு புறம் பேசுறது கூட அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லல, சாராய குடிக்கிற பாவத்தை பத்தி இந்த மாதிரி சொல்லல. ஆனா அந்த வட்டியை பத்தி சொல்ல போட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபாதனூ பி ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடனும் நீங்கள் போர் செய்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர், யாருக்கா அந்த தைரியம் வருமா, வர முடியுமா? அல்லாஹ்வோட போர் செய்யறதுக்கு எந்த மனிதனுக்கா தைரியம் வர முடியுமா? அல்லாஹ் சொல்றான் அப்படி என்னுடைய கட்டளை இந்த கட்டளை இந்த விஷயத்துல ஏத்துக்க, அது வட்டிக்கு மட்டும் நல்லா சொல்றான், இந்த விஷயத்தை என்னுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ அல்லாஹ்வோட போர் செய்து ஆயத்தமாயிடு, தயாராயிடு. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம், ஏராளமான முறை கேள்விப்பட்டிருப்போம், நானே பல இடங்கள்ல இதை சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வட்டி என்பது ஒரு முறை வட்டியோட சம்பந்தப்படுவது என்பது, ஒரு முறை வட்டியோட சம்பந்தப்படுவது என்பது 70 விதமான பாவங்களை செய்வதற்கு ஈடானது. ஒரு வட்டினாக்க ஒரு தடவை வட்டி சாத்தீங்கன்னா வட்டி மட்டும் அந்த வட்டியை ஒரு தடவை சம்பந்தப்படுறது என்பது 70 விதமான பாவங்களை செல்வதற்கு ஈடானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுலேயே மிக லேசான பாவம் என்ன தெரியுமா? 70 விதமான பாவம்டாக்கா நம்ம சொல்லுவாங்க, 40 மக்ரூ செஞ்சா ஒரு ஹராமு, சிகரெட் பிடிக்கிறது மக்ரூ, 40 மக்ரூ செஞ்சா ஒரு ஹராமு, அதில் 40 சிகரெட் பிடிச்சாதான் ஹராமு, ஒரு 39 சிகரெட் பிடிச்சா ஹராம் இல்லை. என்னங்க 39 சிகரெட் பிடிச்சா ஹராம் இல்லை, 40வது சிகரெட் வாயில் வைக்கும்போது தான் அந்த ஹராம்ங்கிற ஒரு தலையில் வந்து உட்காரும். அந்த மாதிரி 70 பாவங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றது, வட்டி வாங்குவது என்பது 70 விதமான பாவங்களை செய்வதற்கு ஈடானு சொல்லிட்டு, அப்ப சும்மா சாதாரண சின்ன சின்ன பாவம் கூட தெரியுது, தொப்பி போடாம தொழுவது அல்லது தொழுது துவா கேட்காம போறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பாவம் மாதிரி போய் தெரியுது, வட்டிக்கு வட்டியோட சம்பந்தப்படும் 70 விதமான பாவம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த 70 விதமான பாவங்களே மிக மிக சின்ன பாவம் என்ன தெரியுமா? 70 பாவங்கள்லயே மிக சின்ன பாவம் என்ன தெரியுமா? நவுது பில்லா சும்மா நவுது பில்லா, பெற்ற தாயிடத்திலே விபச்சாரம் செய்வதற்கு சமமானது. வட்டி இல்லாம கமர்ஷியல் இல்ல கமர்ஷியல் இல்லாம வட்டி இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. வியாபாரம் இல்லாமல் எக்கனாமிக்கல் இன்னைக்கு வட்டி இல்லாமல் எக்கனாமிக்கல இல்ல, பொருளாதாரமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தோட மிங்கிலாய் போன இந்த வட்டியை அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு கண்டிக்கலாம், இந்த அளவுக்கு ஹராமாக்கலாம்? காரணம் என்ன சகோதரர்கள்? இங்க நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும், வட்டியை வெறும் பொருளாதார பிரச்சனையா நினைக்க கூடாது. இங்க இதான் நம்ம விளங்க வேண்டிய விஷயம், வட்டிங்கிறது அது ஒரு பொருளாதார பிரச்சனை அல்ல, அது ஒரு சமூக சீர்கேடு. பொருளாதாரம்னா என்ன, சமூக சீர்கேடுனா என்ன? பொருளாதாரங்கிறது வியாபாரம் பண்றது பொருளாதாரம், கொடுக்கல வாங்குறது சேர்த்து பொருளாதாரம், ஒரு ஆள் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது பொருளாதாரம், நம்ம கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிறோம் அது பொருளாதாரம், இதெல்லாம் பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்டது. ஆனா அந்த வட்டிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டதல்ல, சமூக சீர்கேட்டோட சம்பந்தப்பட்டது. சமூக சீர்கேடுன்னா விபச்சாரம் செய்யற மாதிரி, திருடுற மாதிரி, கொள்ளையடிக்கிற மாதிரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா சமூக சீர்கேடுகள். இந்த சமூக சீர்கேடுகளுக்கு எல்லாம் விதையா இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இந்த வட்டிதான். சமூக சீர்கேடுகளுக்கு விதையா இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இந்த வட்டி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு முள்ளு மரம் முளைச்சு நிக்குது, வளர்ந்து நிக்குது, ஒரு முள்ளு மரம் பெருசா வளர்ந்து போய் நிக்குது. இந்த முள்ளு மரம் போறவங்க வர்றவங்க எல்லாம் குத்துது, அந்த பக்கம் நடக்க முடியல, யாரும் போறவங்க வர்றவங்க எல்லாம் குத்துது. இந்த முள்ளு பாக்கலாம் என்ன பண்ணுவாங்க, எரிச்சப்படுவாங்க, என்னப்பா இந்த முள்ளு மரத்தை யாரும் அங்க வச்சு விட்டாங்க, நடக்க முடியல, கொள்ள முடியல, எல்லாருமே குத்துது கொள்ளுது, கஷ்டமா இருக்குது, இந்த முள்ள வெட்டி தள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த முள்ளு மரத்துடைய விதையை கொண்டு வந்து அந்த முள்ளு மரத்துக்கு மத்தியில ஊன போறான், அந்த முள்ளு மரத்துல விதையை கொண்டு வந்து அந்த மரத்துக்கு பக்கத்துல இவன் ஊன போறான். அப்போ ஒருத்தர் பார்த்து கேட்கறது, என்ன அந்த விதையை கொண்டு ஊன்ற போற, அது முள்ளு மரத்துடைய விதையாச்சே அப்படின்னு சொன்னா அந்த அறிவாளி என்ன சொல்லுவான், அது பெரிய மரம் போறவங்க இறஞ்சல் பண்ணுது, இது விதை தானங்க, இந்த விதையில எங்கேயாவது முள்ளு தெரியுதா, முள்ளு குத்துதா உங்களே, இந்த விதையில முள்ளு இருக்குதா, இந்த விதை உங்களை குத்தவா செய்யுது, அது பாட்டுக்கு அல்லாத ஒரு விதை இருக்குது, அந்த விதையை பூமியை போடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆயிட போகுது, அந்த மரத்தை வெட்டுன்னு வாஸ்தவம் தான், இது விதை என்ன பண்ணும், அப்படின்னு கேட்டா அவனுடைய அறிவாளித்தனத்தை எப்படி நம்ம வந்து ஏத்துக்க மாட்டோமோ அதே மாதிரிதான் சகோதரர். இந்த வட்டி என்பது விபச்சாரத்திற்கு அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு உலகத்தினால கூட எல்லா விதமான சமூக சீர்கேடுகளுக்கு திருட்டுக்கு கொள்ளைக்கு எல்லாத்துக்கும் வித்தா இருக்கிறது விதையா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த வட்டி தான். நான் எப்படி உங்களுக்கு சொல்லலாம் ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு எப்படி ஆதாரப்பூர்வமா சொல்றேன். அப்ப இன்னைக்கு வந்து விபச்சாரங்கிறது ஒரு முள்ளு மரம், திருட்டுங்கிறது ஒரு முள்ளு மரம், கொலை கொள்ளைங்கிறது முற்று முள்ளு மரம், சமூக சீர்கேடுகள் அழிச்சாட்டியும் அநியாயங்கள் அழிச்சாட்டியங்கிறதுலாம் முள்ளு மரம் அப்படின்னு சொன்னா இந்த எல்லா முள்ளு மரத்துக்கும் வித்து என்ன அப்படின்னு அந்த வட்டி தான். வட்டி பொருளாதாரத்துல சம்பந்தப்பட்ட விபச்சாரத்துக்கு காரணமா இருக்கும், வட்டி எப்படி கொலை கொள்ளை காரணமா இருக்கும், வட்டி எப்படி திருட்டு காரணமா இருக்கும், வட்டி எப்படி அநியாயங்கள் அட்டுறீங்க ஃபித்னா ஃபசாதுக்கு எப்படி காரணமா இருக்கும் சொன்னா இப்ப சகோதரன் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். அப்ப அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு தெரியும் இந்த வித்து, இந்த வித்துல முள்ளு இல்லாட்டாலும், இந்த விதைக்குள்ள முள்ளு இல்லாட்டாலும், இந்த விதையே முள்ளா மாதிரி நம்ம குத்தாட்டாலும் இந்த வித்து பூமியில் முளைக்குமேனால் இது எவ்வளவு பெரிய ஒரு மரமா வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு வெட்ட வெட்ட முளைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முள்ளு மரமா வளர்ந்துடும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வித்தாக இருக்கக்கூடிய இந்த வட்டியை இவ்வளவு கண்டிஷனா ஹராமாக்குறான், இவ்வளவு கண்டிஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு ஹராமாக்குறது இதுதான் காரணம். எந்த அளவுக்கு ஹராமாக்குறான், நீங்க இந்த வட்டியை இதுக்கு அப்புறமும் இதோட சம்பந்தப்படுவீர்கள் என்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வட்டி நம்ம வாங்கக்கூடாது, வேற நிர்பந்தமா கடனுக்கு வாங்கினா வட்டி தான் தர்றாங்கிறான். அப்ப குடுக்கறது தப்பு இல்லை, இது நமக்கு நாம ஏற்படுத்தி கொண்ட பத்துவா. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல எந்த வித்தியாசம் இல்லப்பா, வட்டி வாங்குபவன், வட்டியை உண்ணுபவன், வட்டியை ஊட்டுபவன், ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. உதவிச்சு அதனால உதவி பண்ணுவார். என்ன உதவி தெரியுமா, எவன்ட்டே வட்டி கடன் வாங்கி கொடுப்பாரு, வட்டிக்கு இவர் கடன் வாங்கி கொடுக்க மாட்டாரு, அவனை காட்டி விடுவாரு. நம்ம தெரிஞ்ச ஆள் தான், நான் சொன்னேன் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு 10,000 தருவாரு, மாசம் மாசம் 1,000 வட்டி கொடுத்துருங்க. இவர் நினைக்கிற உதவி அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கும் அல்லாஹ்வுடைய லானத்துண்டு, இவருக்கு அல்லாஹ்வுடைய லானத்துண்டு. எந்த அளவுக்கு கொஞ்சம்னா அவரை சாட்சி கையெழுத்து போட்டாலே முடிஞ்சு போச்சு, இவரும் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு ஆளாயிடுறாரு, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிடுறாரு. அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கி கொண்டு ஒரு மனித உலகத்தில் சுபிச்சமா இருக்க முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமா? சாதாரண ஒரு பாதிக்கப்பட்ட அடியானுடைய சாபத்துக்கானாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க எல்லா விதமான முசிபத் அன்னைக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லி. ஒரு பாதிக்கப்பட்ட அடியா, நம்மளால ஒரு பாதிக்கப்பட்ட மதுலும் இருக்கிறான், அநீதம் விளைக்கப்பட்டவன், அவன் நமக்காண்டி அல்லாஹ் பாதுகாக்கணும் பதுவா செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா அந்த பதுவோட தப்பிக்கிறது போதும் போதும் ஆகி போயிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுடைய பதுவாவுக்கும் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு நம்ம ஆளான அப்படின்னு சொன்னா சகோதரர் உலகத்தை சுபிச்சமா சந்தோஷமா மனசு வாழ முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாலு பேருக்குமே அல்லாஹ்வுடைய லானத்துண்டு, வட்டிக்கு கணக்கு எழுதுறவன், வட்டிக்கு சாட்சியா இருக்கிறவன், வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், எல்லாருமே அல்லாஹ் சபிக்கின்றான். இப்ப நம்ம பார்க்கணும் இந்த வட்டியினால வட்டியை ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அளவுக்கு ஹராமாக்குறான், ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்குறான், காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் சகோதரர்களே. கொஞ்சம் உலகளாவிய நடைமுறை பார்ப்போம், உலகளாவிய அளவில் இந்த வட்டி வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு, அடுத்து நாம வசிக்கக்கூடிய இந்தியாவிலே இந்த வட்டி எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படிங்கறத கொஞ்சம் புள்ளி விவரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த அளவுக்கு வன்மையா இதை ஹராமாக்கணும் அப்படிங்கறத ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவில் இந்த வட்டினால் ஏற்பட்ட முசீபத்துகள் என்னென்ன, வட்டினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன, சமூக சீர்கேடுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்து நாம வசிக்கக்கூடிய இந்தியாவில் இந்த வட்டினால் என்னென்ன முசீபத்து ஏற்பட்டிருக்குது, என்னென்ன சமூக சீர்கேடுகள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது நமக்கு ரொம்ப இலகுவா புரியும், ரொம்ப லேசா புரியும். இன்னைக்கு உலகளாவிய அளவில் எடுத்துட்டோம் சகோதரர்களே, ஐநா சபையின் சார்பாக IMF அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி, IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இப்ப நான் சமீபத்தில் சொன்னோம்ல, இப்ப ரெண்டு நாள் நேற்று முந்தானது ரெண்டு நாள் மாநாடு நடந்திருக்கு இத்தாலியில, G8 மாநாடு, உலகத்தோட பணக்கார நாடுகள் 8 நாடுகளுடைய மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டிலே போடப்பட்ட முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன சொன்னா, பல தீர்மானங்கள ஒரு முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்திலுள்ள ஏழை நாடுகளுக்கு, உலகத்திலுள்ள ஏழை நாடுகளுக்கு மலேரியாவையும் எய்ட்ஸையும் ஒழிப்பதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் நாங்கள் கடன் கொடுக்க தயார் அப்படிங்கிற அதுல ஒரு தீர்மானம். மலேரியா நோயும் எய்ட்ஸ் நோயும் ஒழிப்பதற்காக உலகத்தில் உள்ள ஏழை நாடுகளுக்கு எவ்வளவு வேண்டும் என்றாலும் நாங்கள் கடன் கொடுக்க தயார், அதாவது என்ன மெடிக்கல் லோன் நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க. மெடிக்கல் லோன் மருத்துவத்திற்காக நான் கடன் தொகை எவ்வளவு வேணாலும் தர்றோம், எவ்வளவு வேணாலும் சும்மாவா தர்றாங்க, நீங்க சும்மா தர்றாங்க, கடனாக கடனா சும்மா கடனா தர்றேன், நீ அஞ்சு வருஷம் திரும்ப அமௌண்ட் கூட பண்ணல, வட்டியின் பேரில் கடனாக தருகின்றோம். அந்த வட்டிங்கிற பேர் அங்க இருக்காது, ஆனா கடனாக தருகின்றோம், எவ்வளவு வேணாலும் கடன் தர்றோம். அப்ப அவன்கிட்ட பணம் கொழிச்சிருக்குது, அவன் காரணம் வச்சிருப்பா, உலகத்துல ஏழு நாடுகள்ல மலேரியா நோயை ஒழிக்க முடியாம சில நாடுகள் கஷ்டப்படுது, எய்ட்ஸ் நோயை ஒழிக்க முடியாம சில நாடுகள் கஷ்டப்படுது. இதை காரணமாக வச்சுக்கிட்டு, மலேரியாவையும் எய்ட்ஸையும் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அதை ஒழிக்கணும்னு சொன்னா, நான் உனக்கு பணம் தரேன்பா, நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்றேன், எத்தனை லட்சம் ரூபாய், எத்தனை கோடி ரூபாய் நான் தரேன் உனக்கு, நீ ஈஸியா ஒழிச்சிரு. அவன் ஈஸியா சும்மா தர்றது இல்ல, ஃப்ரீயா தர்றது இல்ல, அல்ல வட்டி இல்லாம தர்றது இல்ல. வட்டினா சாதாரண வட்டி இல்ல, கந்து வட்டி தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி கந்து வட்டிக்கு என்ன பண்றாங்க, ஐஎம்எஃப் சார்பாக, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சார்பாக அந்த வட்டி கொடுக்கறது. இப்படி உலகத்துக்கு வந்து வட்டிக்கு கொடுத்து, உலகத்துல ஏழு நாடுகளுக்கு வட்டிக்கு கொடுத்து, அதன் பிறகு அந்த நாடுகள் ஏழு நாடுகள் எந்த அளவுக்கு சுரண்டாங்க அப்படின்னு சொன்னா, சில உதாரணம் சொல்ற சகோதரர்களே, அப்படி ஐஎம்எஃப் நிதியிலிருந்து கடன் வாங்கிய ஒரு நாடு மெக்சிகோ அப்படிங்கிற நாடு. அந்த ஐஎம்எஃப் நிதியிலிருந்து, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து, அந்த ஐநா சபையின் சார்பாக நடக்கக்கூடிய அந்த பேங்க்ல இருந்து வாங்கிய கடனினால் மெக்சிகோ என்ற நாடு அந்த வாங்கிய கடனையும் அடைக்க முடியாமல், அதனுடைய வட்டியும் அடைக்க முடியாமல் அந்த நாடே அப்படி திவாலா போயிடுச்சு. அந்த நாடு திவாலா போயிடுச்சு, இப்ப அமெரிக்காவோட சேர்ந்து போச்சு மெக்சிகோங்கிற நாடு. அடுத்து திவாலா ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிற நாடு இந்தோனேஷியா. இன்னைக்கு உலகத்துல கமர்ஷியல் ரீதியாக அந்த ஐஎம்எஃப்ல கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம, வட்டியை அடைக்க முடியாம திவாலா ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிற நாடு என்னன்னா இந்தோனேஷியா. உலகத்துல எந்த ஒரு நாடு, சின்ன நாடு, பெரிய நாடு, பணக்கார நாடு, ஏழு நாடு, எந்த ஒரு நாடுமே அந்த ஐஎம்எஃப் கை நீட்டி கடன் வாங்காத நாடு கிடையாது. அது முஸ்லீம் நாடா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத நாடா இருந்தாலும் சரி, சவுதி அரேபியா போன்ற எல்லை வளம் கொழிக்கக்கூடிய நாடுகளும் ஐஎம்எஃப் கடன் வாங்க கை நீட்டி கடன் வாங்கிறது வட்டியின் பேர்ல. புருணை போன்ற பெரிய பெரிய பணக்கார சுல்தான்களை அரசராக கொண்ட புருணை போன்ற நாடுகளும் ஐஎம்எஃப் கடன் வாங்கிறது, கை நீட்டி கடன் வாங்கிறது வட்டியின் பேர்ல. அப்ப எந்த ஒரு இஸ்லாமிய நாடுமே இதுவரை ஐஎம்எஃப் கடன் வாங்காம இல்ல. ஆனா அதுல ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் இல்லக்கா, ஒரே ஒரு நாடுதான் வாங்கல இஸ்லாமிய நாடு, ஒரே ஒரு நாடு, அதுதான் ஈரான். அந்த ஈரான்ல வந்து ஹுமேனியுடைய ஆட்சி இருக்கிறவரும், அவர் வந்து அமெரிக்காவுக்கும் பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தாரு, ஒன்றை அஞ்சு பைசா கடன் வாங்க மாட்டேன், ஒன்றை வாங்க நாளைக்கு உனக்கு அடிமையா இருக்கணும், உன் அசாராவுடைய பொழுது போய் எங்க நாட்டில் பூத்த சொல்லுவேன், நாங்க பூத்தணும், உன்னுடைய கலாச்சாரத்தை போய் எங்க நாட்டை ஒன்று திணிக்கணும், அதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஹயாத்தர்கள் வாங்க மறந்தாரு. இதுவரை வாங்க மறந்தாலும் இப்ப வாங்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அந்த ஈரான் நாடும். அன்னைக்கு ஈரானுடைய அதிபர் பேட்டி கொடுத்திருக்காரு, நாங்க வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஐஎம்எஃப்ல, ஐஎம்எஃப் உடைய ஆதிக்க உலகம் ஃபுல்லா பரவி போச்சு அப்படின்னா, எந்த ஒரு நாட்டின் மீதுமே அந்த ஐஎம்எஃப் உடைய நிதி, அந்த ஐஎம்எஃப் உடைய என்ன சொல்ற சக்தி, அந்த ஐஎம்எஃப் உடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் இல்லை. சரி, இப்ப நம்ம அடுத்து யோசிக்கிறோம், அப்படி ஐஎம்எஃப் கடன் வாங்கினாலும் நமக்கு என்னங்க குறைஞ்சு போச்சு இந்தியால, ஐஎம்எஃப் கடன் வாங்கினதுனால நமக்கு இந்தியாவில என்ன குறைஞ்சு போச்சு, நாம சம்பாதிக்கிறோம், நாம சாப்பிடறோம், நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம், இந்தியா கடன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா சோதரே, த ஸ்டேட்மெண்ட், த ஸ்டேட்மெண்ட்ங்கிற ஒரு பத்திரிகை ஒரு புள்ளி விவரம் கொடுக்குது. என்ன புள்ளி விவரம் அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து, இந்தியாவில் வந்து 55% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. 55% மக்கள் இந்தியாவில் வறுமை கோட்டு கீழ இருக்கிறாங்க. அதுல 30% மக்கள் வந்து கொடுமையான வறுமையில இருக்கிறாங்களாம். 55% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழ இருக்கிறாங்க இந்தியாவில். அதுல 30% மக்கள் கொடுமையான வறுமை, எந்த அளவுக்கு சொன்னா அது பின்னாடி சொல்றாங்க, அந்த கொடுமையான வறுமை அவங்க எந்த அளவுக்கு பாதிப்புகளாகிடுச்சு அப்படின்னு சொல்லி, கொடுமையான வறுமை நாளாக்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்க கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க இந்திய மக்கள். அது மட்டுமல்ல, இந்தியா வந்து வேர்ல்டு பேங்க், உலக வங்கியில வாங்கின கடனுக்காக, உலக வங்கியில வாங்கின கடன் மட்டும் கடன் தொகை மட்டும் எவ்வளவு சொன்னா 41,40,000 கோடி. வேர்ல்டு பேங்க்ல இந்தியா வாங்கின கடன் என்ன சொன்னா 41,40,000 கோடி. இந்த 41,40,000 கோடிக்கும் இந்தியா டெபிட் சர்வீசிங் சார்ஜ் அப்படிங்கிற பேர்ல வட்டி செலுத்துது. இந்திய கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷம் வட்டி கொடுத்துட்டு இருக்குது. அந்த செலுத்தக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு கிட்டத்தட்ட 88,000 கோடி ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் சவாலில், நம்ம அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட், ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட் எல்லாம் போடும்போது பட்ஜெட் கணக்கு கொஞ்சம் பார்க்கணும், இந்தியாவுடைய வரவு செலவு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி. இந்தியாவுடைய வரவு செலவு எவ்வளவு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்ஷத் மேத்தா, அர்ஷத் மேத்தா பிரபலமான ஊழல் வந்துச்சு. அந்த அர்ஷத் மேத்தா பண்ண ஊழல் அப்படின்னா, இந்தியாவினுடைய மொத்த வரவு செலவு ஒரு வருஷத்துக்கு கணக்கா ஊழல் பண்ணான். அவன் ஊழல் பண்ண பணத்தை மட்டும் இந்திய மக்களுக்கு கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு இந்திய மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கலாம், வட்டி கட்டி வரி கிரி எதுவும் போடாம எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஊழல் பண்ணான். அந்த மாதிரி அந்த நம்ம அந்த இந்தியாவுடைய வரவு செலவு கணக்கு பார்த்தா அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார திட்டம் எவ்வளவு அழகான திட்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா வந்து சொல்றா அப்படின்னா லேசா சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரம் இல்லாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றது இல்லீங்களே. அல்லாஹ் வட்டி ஹராம் ஆகுனால அல்லாஹ் என்ன ஆயிட போகுது, ஏன் வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கணும், விவசாயத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கணும், கொடுக்கல் வாங்கல அல்லாஹ் ஹலால் ஆக்கணும், ஏன் வட்டியை மட்டும் அல்லாஹ் ஹராம் ஆக்கணும்னா, அல்லாஹ்க்கு தெரியும் இந்த வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், விவசாயம் மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, ஆனால் இந்த வட்டி மட்டும் சமுதாயத்துல பின்னேற்றத்துக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தெரிஞ்சதுனால அல்லாஹ் வட்டி ஹராம் ஆக்கணும். இந்தியா ஒரு வருஷத்துக்கு செலுத்தக்கூடிய வட்டி தொகை மட்டுமே சகோதரர்களே 88,000 கோடி. அது மட்டுமல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற பத்திரிகை, தி ஸ்டேட்மெண்ட்ங்கிற பத்திரிகை இன்னொரு முக்கியமான புள்ளி வரது சொல்லுது, இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுடைய தலையிலும் 41,400 ரூபாய் கடனோட அந்த குழந்தை பிறகுதான். ஒவ்வொரு குழந்தையுமே 41,400 ரூபாய் கடனோட வளர்த்து பிறகு. நம்ம கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, போனா கடனுக்கா கடனாளி பிறந்தவனே அப்படிங்குவாங்க. குழந்தைங்க சும்மா பெரிய விளையாட்டு திட்டம் சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் சின்ன பசங்க திட்டம் சொல்லுவாங்க, போனா கடனாளிக்கு பிறந்தவனே அப்படிங்குவாங்க. அதான் அப்ப வந்து கடனாளி அப்படின்னு சொல்லி கடனாளிக்கு பிறந்தவனே திட்டினது போக, இப்ப எப்படி ஆகுது, கடனாளியாவே பிறந்தவனே, கடனாளிக்கு பிறந்தவன் இல்ல கடனாளியாகவே பிறந்தவனா இருக்கா இந்தியா ஓவத்தனும். மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்லுவாண்டாக்கா, அதை பாரு, நீ 5 ரூபாய்க்கு விளையிற பொருள் 6 ரூபாய்க்கு வித்தாலும் விலைக்கு ஆகுது, ஏன் வட்டி என்ன கிடைப்பேன். அதனால 5 ரூபாய்க்கு நீ விற்கிற பொருளை நீ 10-11 ரூபாய்க்கோ 12 ரூபாய்க்கோ வித்தாதான் என்னுடைய கடனை அடைக்க முடியும். அதனால நானும் விலை நிர்ணயம் செய்வேன். நீ ஒரு நாட்டில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் விலையை யார் நிர்ணயம் செய்வான், நான் தான் நிர்ணயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் இந்தியாவில் உருவாகக்கூடிய பல பொருட்களுக்கு, கச்சா பொருட்கள் முதற் கொண்டு மூலப்பொருட்கள் முதற் கொண்டு எல்லா விதமான பொருட்களுக்கும் விலையை நிர்ணயிக்கிறது யாருன்னா IMF. நம்ம சொல்றோம் விலைவாசி ஏறிட்டே போதும் அஜிராத், ஏறிட்டே போதும் அஜிராத், ஏன் ஏறாது, நம்ம வாங்குற கடமை ஏறிட்டே போதே போறதுனால விலைவாசி ஏறிட்டே போகும் நாளுக்கு நாள். அப்ப இந்த முசிபத்து எதனால ஏற்படுச்சு அப்படின்னா சகோதரர்களே, இந்த வட்டினால. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்து தெரியுமா, இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா, விலைவாசி ஏறிக்கிட்டே போறதுனால அரசாங்கத்தால் நிர்வாகம் செய்ய முடியல. மக்களுக்கு வர்ற வருமானம் ஒரே அளவு வருமானம் தான் வருது, ஆனா விலைவாசி டபுள் ஆயிடுது. நீங்க போன வருஷம் வருமானத்தை இந்த வருஷம் வருமானத்தை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அதே வருமானம் உங்களுக்கு வரும், அல்லது அதோட குறைய கூட செய்யலாம், ஆனா விலைவாசி டபுள் ஆயிடும், செலவு டபுளா இருக்கும். மனுஷன் என்ன பண்ண, நிர்வாகம் பண்ண முடியல, என்னால மனைவி மக்களை காப்பாற்ற முடியல, பிச்சைக்காரர்கள் அதிகமாயிடுறாங்க, ஏழைகள் அதிகமாயிடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கக்கா, மனைவி மக்களை விட்டுட்டு, மனைவி மக்களை விட்டுட்டு இங்க இருந்தா இந்தியாவில இருந்தா வேலைக்கு ஆகாது, இந்தியாவுடைய பொருளாதாரம் நாசமா போச்சு, நம்ம எங்கேயா சவுதிக்கா சிங்கப்பூருக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லி மனைவி மக்கள் கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல விட்டுட்டு போறாங்க, சவுதிக்கு ஓடி போயிடுறாங்க. எதனால, இங்க இருந்தா இங்க உள்ள வருமானத்தை வச்சு நம்ம மனைவி மக்களை காப்பாற்ற முடியாது, இந்த முசீபத்தை பிடிச்ச நிலைமை எதனால ஏற்படுது, இந்த வட்டினால. அப்ப 2 நாள்ல ஓடி போயிடறாங்க சவுதிக்கு, இல்ல வேற வெளிநாட்டுக்கு ஓடி போயிடறாங்க மனைவி மக்கள் அங்க விட்டுட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும், சில இடங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பெண் எவ்வளவு நாளைக்கு அவள் ஆசையில் நடக்குவா, எவ்வளவு நாளைக்கு அவ அந்த கணவனை எதிர்பார்த்து உட்காந்துருப்பா, தவறான வழியில் போகக்கூடிய முசீபத்து பிடிச்ச நிலைமை எல்லாம் பாக்கிறோம். எதனால ஏற்படுது, அந்த முசீபத்தான விபச்சாரம் நடக்குது, தவறான வழியில் அந்த பெண் தான் வழிகிட்டு போயிடுறா, தவறான பாதைக்கு போயிடுறா. எதனாலே, கணவன் வெளிநாட்டுக்கு போனாலே, கணவன் எதனால வெளிநாட்டுக்கு போனா இந்தியாவில வருமானம் பத்தல, இந்தியாவோட வருமானம் ஏன் பத்தல, இந்தியா வட்டியில மூழ்கி கிடக்குது. அப்ப எல்லாத்துக்கும் வித்து எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வட்டிதான், எல்லா சமூக சீர்கேடுகளுக்கும் வித்து எங்க இருக்குது, விதை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வட்டியா தான் இருக்கும். அந்த மாதிரி சகோதரர்களே, இந்த வட்டியை பத்தி அல்லாஹ் ஜலஷா இதனாலதான் ஹராம் ஆகணும், இந்த வட்டி ஏன் இவ்வளவு மோசமானது, ஏன் அல்லாஹ் அந்த வட்டியை இந்த அளவுக்கு வன்மையா கண்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா, எல்லா விதமான சமூக சீர்கேடுகளுக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது, வித்தாக இருக்கக்கூடிய இந்த வட்டி தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த வட்டியோட பெரும்பாலும் சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் தான். யூதர்கள் தான் வட்டியோட பெரும்பாலும் சம்பந்தப்பட்டவங்க. அல்லாஹ் ஜலஷாத்துல சூரத்துல் பக்கராவுடைய வசனங்கள்னு சொன்னா, இந்த யூதர்கள் தான் வட்டியுடைய முழுமையா ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இனி வரக்கூடிய வசனங்கள் நல்லா சொல்றான், நீங்க வட்டியே தாறுமாறா திங்காதீங்க. யூதர்கள் வட்டியோட பெரும்பாலும் சம்பந்தப்பட்டவங்க. அல்லாஹ் ஜலஷாத்துல சூரத்துல் பக்கராவுடைய வசனங்கள் சொன்னா, இந்த யூதர்கள் தான் வட்டியுடைய முழுமையா ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இனி வரக்கூடிய வசனங்கள் நல்லா சொல்றான், யூதர்களை பத்தி குறிப்பா சொல்றான், நீங்க வட்டியே தாறுமாறா திங்காதீங்க, வட்டியோட சம்பந்தப்படாதீங்க. இன்றைக்கும் சகோதரர், அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மட்டுமல்ல, இன்றைக்கும் வட்டியோட முழுக்க முழுக்க ஈடுபட்டவங்க யார் அப்படின்னா, யூதர்கள் தான். எந்த நாட்டுடைய பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அதுல வட்டி சம்பந்தப்பட்டிருந்தா அதுல ஏதாவது வகையில் இதுவருக்கு சம்பந்தம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு உலகத்திலேயே மிக மிக குறைவான சமுதாயம், எண்ணிக்கையில் குறைவான சமுதாயம், உலகத்திலேயே மோஸ்ட் என்ன சொல்றது, மைனாரிட்டி, மிக மிக அக்கல்லியத்து சொல்லுவாங்க, மிக மிக குறைவான சிறுபான்மை சமுதாயம் சொன்னா யூத சமுதாயம் தான். உலகத்திலேயே ரொம்ப கம்மி, உலகத்துல இந்தியாவில் உள்ள இந்துக்கள், இந்தியாவில வந்து இந்துக்களை எடுத்துக்கிட்டா இந்தியாவில் மட்டும்தான் இந்துக்கள், வேற எங்கேயும் கிடையாது. இது அங்க 5 பேர் 10 பேர் 100 பேர் இருப்பாங்க தவிர, மற்ற இந்துக்கள் நாடுனா இந்தியா மட்டும்தான், வேற எங்கேயுமே இந்தியா. இந்த கிறிஸ்தவர்கள் உலகம் பூரா இருக்கிறான், ஜெயினர்கள் உலகம் பூரா இருக்கிறான், பௌத்தர்கள் உலகம் பூரா இருக்கிறான், முஸ்லீம்கள் உலகம் பூரா இருக்காங்க, ஆனா இந்துக்கள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா அப்படி உலகத்திலே ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்துக்களுடைய எண்ணிக்கையை விட யூதர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி, மிக மிக குறைவான சமுதாயம். ஆனா அந்த மிக மிக உலகத்திலே மிக மிக சிறிய சிறுபான்மை சமுதாயமான யூத சமுதாயம் இன்னைக்கு ஐநா சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களே, கிட்டத்தட்ட 60% பேர் ஐநா சபையில் இருக்கிற யூதர்கள் தான். இதுக்கடையில ஐநா சபைங்கிறது என்னதான், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை உலகத்துல எல்லா நாடுகள்ல இருந்து சில மெம்பர்ஸ் கூட்டி அதுல ஐநா சபையில இருப்பாங்க. அப்படி உலகத்துல எல்லா நாடுகளுங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா முஸ்லீம்களுக்கு கிட்டத்தட்ட 70-80 நாடுகள் இருக்குது. யூதர்களுக்கு எத்தனை நாடுங்க தெரியுமா? இருக்காது. யூதர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாடு, இஸ்ரேலுங்கிற ஒரே ஒரு நாடு, இஸ்ரேலுங்கிற ஒரே ஒரு நாடு. அந்த ஒரு நாட்டுக்கு கொடுத்திருக்கிற பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐநா சபையில இன்னைக்கு 60% அவங்க தான் யூதர்கள் தான். எதனால? எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பணத்தையும் அறிவையும் வாரி வழங்கினான். யூதர்களுக்கு நல்ல கூர்மையான அறிவு, நல்ல பேச்சு திறமை, நல்ல திட்டமிடும் செயல்பான்மை, மனப்பான்மை நல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கான். நம்ம சமுதாயத்துக்கு அறிவுல அல்லாஹ் எந்த குறையும் வைக்கலங்க. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல அறிவு விஷயத்துல எந்த குறையுமே வைக்கல. நாம பயன்படுத்திக்கிறது இல்லை, அவ்வளவுதான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை வாரி வழங்கியிருக்கிறான், நாம பயன்படுத்திக்கிறதுல. என்றைக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அறிவை பயன்படுத்திச்சோ அன்னைக்கெல்லாம் உலகத்துல மிக மிக அற்புதமான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க உலகத்துல. நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு பயனில் சொல்லியிருக்கேன், முஸ்லீம்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கூட சொன்னேன், முதல் முதல்ல இராணுவத்தில் வந்து ராக்கெட்டையும் ஏவுகணையும் பயன்படுத்தல யாரு? இன்னைக்கு பார்க்கணும், வளைகுடா போர் நடக்கும்போது அமெரிக்கா ஸ்கெட்டு விட்டான், அவன் பேட்ரியாட் விட்டான், ஸ்கெட்டு பேட்ரியாட் மாறி மாறி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏவுகணைகள் மிசைல் தான், ஏவுகணைன்னா என்ன மாறி மாறி பெரிய பெரிய நவீன ஆயுதங்களை ஏவுகணை விட்டுக்கிட்டாங்க. முதன் முதல்ல ராணுவத்தில் ஏவுகணையை பயன்படுத்தியவர், ராக்கெட்டை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னா, மைசூர் சிங்கம் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி தான் முதல் முதல்ல ராக்கெட்டை பயன்படுத்தினாங்க. சவால் எந்த அளவுக்கு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி ஆங்கிலேயர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி பேர்ல உள்ள வெறுப்புனால தாங்க வளர்க்கக்கூடிய நாய்க்கெல்லாம் டீப்பு டீப்புன்னு பேர் வச்சான். நாய்க்கு டீப்பு பேர் வச்சான் திப்புங்கிற டீப்புன்னா அந்த அளவுக்கு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி மிக மையமா இருந்தது கல்கத்தா அங்கே ஒரு பெரிய முஸ்லீம் உட்கார்ந்து இருந்தாங்க. சிராஜுத் தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அங்கேயும் பெரிய அடைஞ்சலாக சிராஜுத் தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி. அங்கே பெரிய அடைஞ்சலாக சிராஜுத் தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி நடத்திய போர் பிளாசி போர் அப்படின்னு சொல்லி அந்த பிளாசி போரை பற்றி வரலாறு எழுத மாட்டாங்க. அவங்களும் அங்கே ஷஹீதாகிட்டு அப்புறம் 1799 எங்கே வந்தாங்க, தென்னாட்டில் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி 4 போர் நடந்துச்சு. அதில் 4வது போரில் இங்கே உள்ள இந்து மன்னர்கள் காட்டி கொடுத்ததுனால தான் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் அப்போ உள்ள பிரதமர் சொல்கிறான், திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி ஷஹீதாகிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே, இனி இந்தியா நம்முடையது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு பெரிய தடைகளும் போயிடுச்சு, சிராஜுத் தௌலா ரஹமத்துல்லாஹி ஷஹீதாயிட்டாங்க, இங்க இருந்த பெரிய தடைகள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி ஷஹீதாயாச்சு, இனி இந்தியா நம்முடையது. ஏன் அவங்களுக்கு தெரியும், இந்த நசரானிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு முதல் எதிரியா இருப்பவங்க யாருனாக்கா இஸ்லாமியர்கள் தான், மத்தவங்களுக்கு அவங்க பத்தி கவலை இல்ல அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இனி இந்தியா நம்முடையது. எதுக்கு சொன்னா, அந்த திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி தான் முதல் முதல்ல ஏவுகணை கண்டுபிடிச்சாங்க. ஏன் அவங்களுக்கு அறிவு எங்க இருந்து வந்துச்சு? ஏ வானத்துல அந்த அறிவு வந்து புரிஞ்சுச்சா அவங்களுக்கு, இல்ல பூமியில முளைச்சிருந்தா மண்டலே உட்காந்துச்சா? உண்மையான முஸ்லீமா வாழ்ந்தாங்க, அறிவை பயன்படுத்தினாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞானத்தை திறந்து விட்டான். ஞானத்தை திறந்து வளர்ந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், சாதாரண கண்டுபிடிப்பு அல்ல. இன்னைக்கு உலகத்துல வந்து கந்தக அமிலத்தை பத்தி சல்பேட் ஆசிட் இல்லாத ஒரு உலகமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, கந்தக அமிலம் இல்லைன்னா ஒரு நாடே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கந்தக அமிலம் உலகத்துல ஃபேமஸான ஒரு அமிலம் ஆயிடுச்சு, ஆசிட் ஆயிடுச்சு. இந்த கந்தக அமிலம் எதுக்காண்டி பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, ஒரு நாட்டில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு நாட்டினுடைய தொழில் வளத்தை நிர்ணயிப்பது இந்த கந்தக அமிலம் தான். தொழில் வளத்தை நிர்ணயிப்பது கந்தக அமிலம். அதாவது இந்தியாவில் போன வருஷம் 10 கிலோ கந்தக, உதாரணம் சொல்றேன், 10 டன் கந்தக அமிலம் பயன்படுத்தியிருக்காங்க. 10 டன் கந்தக அமிலம் இந்தியாவில் போன வருஷம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 11 டன் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உடனே ஈஸியா தீர்மானிக்கலாம் இந்தியாவில் தொழில் வளம் கொஞ்சம் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்ல போன வருஷம் 10 டன் பயன்படுத்தினாங்க, இந்த வருஷம் இந்தியால 9.5 டன் பயன்படுத்திருக்காங்க, 1.5 டன் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுனா, அப்ப தொழில்துறையில இந்தியா கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அவன் எது சொல்றேன்னா, ஒரு நாட்டினுடைய தொழில் வளத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கந்தக அமிலம் தான். அந்த அளவுக்கு இனி இந்தியாவுடைய தொழில் வளத்தை, உலகத்துடைய தொழில் வளத்தோட 2.5 கலந்து விட்டு இந்த கந்தக அமிலத்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் தான். ஏன் அவங்களும் அல்ல அறிவு எங்கிருந்து கொடுத்தான்? இன்னும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புங்களே, ஏராளமான கண்டுபிடிப்புகள் உலகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தா முஸ்லீம் தான். இன்னைக்கு பேப்பர் எடுத்துக்கிற அவங்க ஞாபகம் வர ஒரு சில விஷயமா சொல்ற, பேப்பர் இன்னைக்கு பேப்பர் இல்லாம உலகத்துல எந்த ஒரு செயலுமே இல்லைங்கிற அளவுக்கு உலகத்துல எல்லா நடைமுறையிலும் பேப்பர் சம்பந்தப்பட்டு போச்சு. அந்த பேப்பரை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவங்க சீனர்கள். முதல் முதல்ல கண்டுபிடிச்சவங்க சீனர்கள். சீனர்கள் எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க? மூங்கில இருந்து கண்டுபிடிச்சாங்க. மூங்கில இருந்து பேப்பரை கண்டுபிடிச்சு அவங்க நாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான பொருளா இருந்துச்சு அப்ப பேப்பர். மூங்கில இருந்து பேப்பரை கண்டுபிடிக்கணும் கடுமையான காஸ்ட்லியாது. அப்புறம் முஸ்லீம்கள் சீனாவுக்கு போன இடத்துல அங்க பாக்குறாங்க, இவங்க பேப்பர் எழுதுறாங்களா என்னன்னு பார்க்கும்போது கண்டுபிடிச்சா தெரிஞ்ச உடனே இதையே நம்ம மத்த இலை தலைகள்ல இருந்து மரக்கிளைகள் இருந்து கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இலை தலைகள்ல இருந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சு பேப்பரை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவரும் முஸ்லீம்கள் தான். எதுக்கு சொன்ன சோல அல்லாஹ் சுபஹானஹு நம்ம சமுதாயத்துக்கு அறிவு கொடுக்காம இல்ல, அறிவை வாரி வழங்கி இருக்கிறான், நாம அதை பயன்படுத்தல, நாம அதுக்கு முக்காடு போட்டு மூடி வச்சிடறோம். ஆனா யூதர்கள் அறிவை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து உலகத்திலே மிகச்சிறிய சமுதாயமாக இருந்தாலும் மிக மிக மைனாரிட்டி சமுதாயமாக இருந்தாலும் இன்னைக்கு ஐநா சபையில் அவங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 60%. அந்த யூதர்களை பத்தி வரலாற்று நூல்கள் எழுதும்போது எழுதுறாங்க கிட்டத்தட்ட 1897 to 1999 வரை 100 வருஷங்கள் கிட்டத்தட்ட 102 வருஷங்கள். இந்த 102 வருஷங்களுக்கு ஒரு விசாலமான திட்டம் போடுறாங்க. யூதருடைய வழக்கமே அதாங்க. யூதருடைய வழக்கம் என்ன ஒரு விசாலமான திட்டம் போடுவான், நீண்ட காலம் திட்டம் போடுவான். எடுத்தேன் கவிழ்த்த இன்னைக்கு போனா நாளைக்கு வேலை செய்ய பார்க்க மாட்டான். அந்த அவசர பத்தி நமக்கு தான் இருக்குது. அந்த அவசர பத்தி யாரும் நமக்கு தான் இன்னைக்கு விதை போட்டோம் நாளைக்கே முளைச்சிடணும் அதுக்கு என்ன பார்க்கணுமோ. அதுவும் அப்படி இல்ல, இன்னைக்கு விதை போட்ட 100 வருஷம் இல்ல 200 வருஷம் வச்சா பரவாயில்ல, அதனுடைய பல முழுமையா நமக்கு கிடைச்சா போச்சு. விசாலமான நீண்ட கால திட்டம் போடுறவங்க யூதர்கள். அப்படி அந்த யூதர்களால் போடப்பட்ட பொருளாதார விஷயத்துல போடப்பட்ட திட்டம் தான் இந்த வட்டிங்கிறது. அவன் போட்ட திட்டம்னா உலகத்துல எந்த ஒரு நாடுமே நம்முடைய கைக்குள்ள இல்லாம இருக்க கூடாது. எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி அங்க நம்முடைய ஆக்கிரமிப்பு கொஞ்சமா இருக்கணும் அப்படி 100 வருஷமா போட்ட திட்டத்தை இன்று 2000 வருஷத்துல அவங்க அடைஞ்சிட்டாங்க. 2000 வருஷத்துல அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ஏன் சொன்னா இன்னைக்கு G8 நாடு சொல்றமே அந்த G8 நாடு சார்பாக நேற்று நடந்த முந்தானத்து நடந்த மீட்டிங்ல அந்த G8 நாடு சார்பாக 8 நாடு உலகத்திலேயே அதுலயே அந்த நாடு சார்பாக வந்த முக்கியஸ்தர்கள் யாரா? ரெண்டு பேர் யூதர்கள். அப்ப அவன் என்ன சொல்றாங்க எங்களுக்கு, அதாவது ஐநா சபை எடுத்துக்கிட்டா அவங்க மெஜாரிட்டி 60% யூதர்கள் தான் இருக்கிறாங்க. G8 நாடு ஒரு நாடு கம்பெனி ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க அதை எடுத்துக்கிட்டா 25% அவனா இருக்கலாம். ரெண்டு பேர் அதான், 8 பேர்ல 2 பேர் இருக்கிறாங்க. இப்படி சகோதரர்களே தங்களுடைய வட்டி வருமானத்தை உலகம் முழுவதும் பரப்பி உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க இந்த யூதர்கள். இப்படி கொண்டு வரதால் என்ன சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு, பித்னா, பசாது, சமூக சீர்கேடு, கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, எல்லா முசீபத்தையும் எதனால நடக்குதுனாக்க இந்த வட்டினாலதான். அப்ப யூதருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க திட்டம் என்ன பண்ணாக்கா, யார் எக்கேடு கட்டலாம் அதை பத்தி கவலை இல்ல, தான் சுபிட்சமா வளமா இருக்கணும். உலகம் ஃபுல்லா சித்தனா பரவட்டும், பசாது பரவட்டும், கொலை கொள்ளை அட்டுழியும் அநியாயம் அதிர்ச்சாட்டியும் பரவட்டும், அதை பத்தி கவலை இல்ல, நான் சுபிட்சமா இருக்கிறோம், நாடு சுபிட்சமா இருக்கும், என்னுடைய மக்கள் சுபிட்சமா இருக்கும். இந்த ஓர் அம்ச கொள்கையை கொண்ட யூதர்கள் அவர்களால் உலகத்துக்கு வழிகாட்டப்பட்டதான் இந்த வட்டிங்கிறது. அவர்களால் முதல் முதல் சொல்லப்பட்டதான் வட்டிங்கிறது. அவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும், முஸ்லீம் ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது, ஒரு காலம் வரும் சவால நல்லங்க கவனிக்கிறோம். ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் மேல நமக்கு ஏற்படாத நம்பிக்கை யூதர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் மேல நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல, யூதர்கள் நம்புறாங்க. இந்த ஹதீஸ் சொல்றாங்க, முஸ்லீம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு காலம் வரும் கியாமத் நாளுக்கு அருகிலே, கியாமத் நாளுக்கு அருகிலே யூதர்களுக்கு முஸ்லீம் மத்தியில ஒரு பெரிய ஜிஹாத் மூண்டு, ஒரு பெரிய போர் மூண்டு. யூதர்களுக்கு முஸ்லீம் நடக்கக்கூடிய போர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுப்பான் என்றால் யூதர்கள் புறமுது காட்டி விடுவார்கள், முஸ்லீம்கள் அவர்களை துரத்தி துரத்தி வெட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முஸ்லீம்கள் அவர்களை துரத்தி துரத்தி வெட்டுவார்கள், அவர்கள் ஓடி போய் பயந்து போய் பாறைக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் ஒளிவார்கள், பாறைகளுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் ஒளிவார்கள். அந்த பாறைகளும் மரங்களும் கூட அவர்களுக்கு அடைக்கலம் தராது, அந்த பாறைகளும் மரங்களும் அவர்களை அழைக்கும். யா முஸ்லிம் ஹாதா யஹூதி உக்துல்ஹு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த மரம் அழைக்குமா, ஓ முஸ்லிமே வா வா தால், யா முஸ்லிம் தால், முஸ்லிமே வா, ஹாதா யஹூதி தோர் யஹூதி தான், உக்துல்ஹு இவரை கொல்ல கொலை செய் என்று மரங்களும் பாறைகளும் கூட அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது. இல்லல் ஹரக்காது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லல் ஹரக்காது, ஹரக்காது என்று சொல்லக்கூடிய மரத்தை தவிர அந்த மரம் மட்டும்தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும், காட்டி கொடுக்காது. அந்த ஹரக்காதுங்க மரம் மட்டும்தான் உங்களுக்கு காட்டி கொடுக்காது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே யூதர்கள் தங்களுடைய இஸ்ரேல்ல இந்த ஹரக்காது மரத்தை வளர்க்கறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு வருஷமும் பெரிய அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அவங்களுடைய பட்ஜெட்ல ஒரு பெரிய அமௌண்ட் எதுக்கு ஒதுக்கப்படுதுன்னா இந்த ஹரக்காது மரத்தோட வளர்ச்சிக்காக. எதுக்காண்டு தெரியுமா? எதுக்காண்டிங்க? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் மேல உள்ள நம்பிக்கையினால. ரசூலுல்லாஹி வாயில சொன்னாங்க, இந்த கலக்கத்தை மட்டும் மனம் மட்டும் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு. அவனுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி சொல்ற சும்மா சாதாரண சொல்ல மாட்டாங்க, நூத்துக்கு ஒரு உண்மையா நடக்கும் தெரியும். அதனால என்ன பண்றான், இன்னைக்கு பெருங்கொண்ட அமௌண்ட் ஒதுக்கி அந்த கலக்கத மரத்தை இஸ்ரேலையும் அல்ல இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு எந்தெந்த நாட்டுல இருந்தோ அந்த நாட்டிலயும் வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெருங்கொண்ட அமௌண்ட் வருஷம் வருஷம் ஒதுக்கி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மேலே நமக்கு இல்லாத நம்பிக்கை சகோதரர்களே அந்த யூதர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மரங்கள் பாறைகள் கூட அவங்களுக்கு இடஒதுக்க அடைக்கலம் கொடுக்காது. அப்ப எந்த அளவுக்கு ரோத்திரம் அழிச்சாட்டி அட்டூழியம் பண்ணிடுவாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலன் தர்மல் யஹூது வலன் தர்மல் நஸா வலன் தர்மல் அன்கல் யஹூது வலன் நஸாரா வலன் தர்ம அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபியா மில்லதஹும். நபியே, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், உங்களை விஷயத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள். ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும், நீங்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றும் வரை, உங்களை யூதனாவோ கிறிஸ்தனாக ஆக்காம அவன் ஒருபோதும் சாட்டிஸ்பிகேஷன் ஆக மாட்டான். அல்லாஹ் சொல்றான் தெளி தெளிவா, நீங்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றும் வரை. அந்த அளவுக்கு உலகளாவிய அளவில் பெரிய சூழ்ச்சி, பெரிய திட்டங்கள் போட்டு இருக்காங்க. எதுக்காக? முஸ்லீம்களை குறிப்பாக அழிப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக. அப்படி அவர்களால் முஸ்லீம்களை ஒழிப்பதற்காக தீட்டப்பட்ட திட்டங்கள்ல ஒண்ணுதான் இந்த வட்டிங்கிறது. இந்த வட்டிங்கிறது இன்னைக்கு சாதாரண, நாம சாதாரண நினைக்கிறோம். அதெல்லாம் சும்மா அந்த 10 முஸ்லீம் மாதிரி பேசாதீங்க. அதெல்லாம் அந்த காலத்துல வட்டிலாம், இந்த காலத்துல வந்து வட்டியை பத்தி பேசினா வேலைக்கு ஆகுமா? தத்துவம் பேசுவாங்க. நீங்க வட்டி பேசினா ரோட்ல மவுண்ட் ரோட்ல நடக்க முடியாது. ஏன் மவுண்ட் ரோடு எதுல போட்டான்? வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி தான் போட்டான், வட்டி கடன் வாங்கி தான் போட்டான். பல்லவன் பஸ் எதுல ஓடுது? வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி தான் பஸ் ஓடுது. ட்ரெயின் எதுல ஓடுது? வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி தான் ஓடுது. அப்ப நீங்க ட்ரெயின்லயும் போகாது, பஸ்லயும் போகாது, மாட்டு வண்டியில போகும். அது மாட்டு வண்டியில ஏறி தார் ரோட்ல போகாது, எங்க மண் ரோட்ட பார்த்து போனோம். ஏன்னா எல்லாத்துலயும் வட்டி இருக்குது. இதெல்லாம் எதுக்காண்டிங்க? இதெல்லாம் எதுக்காண்டின்னு சொன்னா, தான் வாங்க கூட வட்டி நியாயப்படுத்துறதுக்காக, தான் வாங்க கூட வட்டி நியாயப்படுத்துறதுக்காக. நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன் போன வருஷம் ரமலான்ல, வெளியூர் மெட்ராஸ்க்கு வெளியில. அங்க இப்படிதான் வட்டியை பத்தி ஜும்மால வட்டியை பத்தி ஜும்மால பயன் பண்ண சொன்னாங்க. வட்டியை பத்தி பயன் பண்ணேன். பயன் பண்ணும்போது இந்த ஹதீஸ் சொன்ன, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் 70 விதமான பாவங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தர், அவருக்கு இருப்பு கொள்ளல, பயன் பண்ணி முடிச்சோன்னு ஹசரத், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றாரு. பயன் பண்ணி முடிச்ச உடனே அப்ப அந்த பேஷ்மா சொன்னாரு, இருங்க இருங்க, எந்த சந்தேகமான ஜும்மா தொழுகைக்கு பிறகு கேட்டுங்க அப்படின்ட்டாரு. அவரை தொழுது முடிச்ச உடனே அவர் எழுச்சி கேட்டாரு, என்ன ஹசரத் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, வட்டி வாங்க அவ்வளவு பெரிய ஹராமா, அது அது என்னால ஜீர்ணிக்க முடியல அப்படின்ட்டாரு. அப்ப நான் சொன்ன, நான் சொல்லுங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதுங்க, அது ரசூலுல்லாஹி அவர் சொல்லிருக்க மாட்டாங்க. நான் ரசூலுல்லாஹி எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹி எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா, இப்படி சொல்லிட்டா அவர் ரசூலுல்லாஹ். அப்ப நான் சொன்ன, நீங்க அப்படி பாக்காதீங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமே இவ்வளவு கண்டிஷனா சொல்லியிருந்தாங்க, அது எவ்வளவு பெரிய பாவம் நீங்க உணர்ந்துங்க. அதை அந்த பாவத்துடைய கண்டிஷன் உங்களுக்கு, அந்த பாவத்தின் கொடுமையை உணர்றதுக்காக ரசூல சொன்னது அப்படின்னா இல்ல அதுல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசுற. சரி, ரசூல எந்த குரான் சொல்லிருக்காரு சொல்லுங்க, ரசூல எந்த குரான் சொல்லிருக்காரு? ரசூலா குரான் சொன்னது இல்லங்க, ரசூலா ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க. நான் இன்ஷா அந்த ஹதீஸ்ல ஜெராஸ் காப்பி எடுத்து அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பள்ளிவாசல் பேசுமா சொல்றாரு, அவங்க ஹதீஸ் இருக்குதுங்க, அகமது ஷரீப்ல அந்த ஹதீஸ் இருக்குது, ரசூலா சொன்னதுதான் அப்படிங்கிறாரு. அந்த இமாமு சொல்றாரு, நானே எவ்வளவு பள்ளி முத்தவழி சொல்றாரு, என்ன யார் ரெண்டு அஜித்மான சொல்றாங்க, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லங்க, நான் ரசூலா ரொம்ப மரியாதை வச்சு மரியாதை எனக்கு இன்னைக்கு சுக்கூரா உடஞ்சு போச்சுங்க. கடைசியில் போன பிறகு அஜித் சொல்றாரு, அவர் ஒன்னான ஒரு வட்டி மூசா, அதனால அவரால் ஜீரிக்க முடியல இந்த ஹதீஸ. அவரால் அப்ப நான் சொன்னா அஜித் சொல்ல போய் உங்களுக்கு அந்த ஹதீஸுடைய ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பி வைக்கிறேன், நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் கொடுங்க, அப்பதான் அவருக்கு மனசாந்தி அடையும். அவர் சொல்றாரு, அவருக்கு ஜெராக்ஸ் காப்பியில் நீங்க ஒரிஜினல் காப்பியை கொண்டு கொடுத்தாலும் சாந்தி அடைய மாட்டார். ஏன்னா அவர் வட்டி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப நாம வாங்கக்கூடிய வட்டியை நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்காக, நாம அவரை சம்பந்தப்பட்டதும்னா அதை சமாதானப்படுத்துக்காக. இந்த அஜித்மாரி இப்படி தான் சொல்லுவாங்க, அவங்கள வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ண சொல்லணும், அப்ப தெரியும் அவங்களுக்கு, அப்ப தெரியும் அவங்களுக்கு. சவாலி அல்லாவோட திருத்துதர் செல்லல்லா அலிசன் விவரம் தெரியாம சொல்லல, அல்லா ஜல ஷானத்துல விவரம் தெரியாம ஹராமாக்கல வட்டியை. அப்ப இவ்வளவு ஒரு மோசமான கொடுமைங்கிறது நல்லா அல்லா சுபானத்துல இந்த வட்டியை பக்கமா ஹராமாக்கலாம். எந்த அளவுக்கு ஹராமாக்கலாம்? இதற்கு பிறகும் நீங்கள் இதை விட்டு விலகி கொள்ளவில்லை என்றால் ஃபாதனு பி ஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடனும் நீங்க போர் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுபானத்துல கண்டிச்சான். அத்த அல்லாஹ் சுபான சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு முஃமின்களே, லா தாக்குலு ரிபா அலாஃபா முதாஃபா. இந்த ஆயத்தை வச்சு இன்னைக்கு ஒரு புது கூட்டம் வந்திருக்குது. நீங்க ஒரு புது கூட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூல்லாவும் தேவையில்லை, ஹதீஸும் தேவையில்லை, வெறும் எங்களுக்கு குரான் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துருது. அந்த கூட்டம் ஹதீஸ் இந்த ஆயத்தை வச்சு என்ன தெரியுமா சொல்றானோ, எல்லாமே புதுசா, நீங்க 40 வயசு வரையும் நீங்க செய்யற பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவான். அவங்களுடைய கொள்கை 40 வயசு வரையிலும் என்ன அழியா என்ன அழிச்சாட்டி என்ன அத்துளியம் பண்ணால் எல்லாம் மன்னிச்சிருவான். 40 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேள்வி கணக்கே, 40 வயசு மேலே எங்கேயும் பாவம் பண்ண போறாங்க, எல்லாத்தையும் 40 வயசு முன்னாடி பண்ணி முடிச்சிருவானே, அதுக்கப்புறம் எங்கேயும் பாவம் பண்ண போறான்? அதுக்கு நான் இந்த காலத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 30 வயசுல சக்தி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எங்க போய் பாவம் பண்றது? அவன் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டு 40 வருஷம் வரலாம், என்ன பாவம் பண்ணிக்கலாம், நல்லா மன்னிச்சிருவான். அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேள்வி கிடைக்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்ப அந்த கூட்டம் இந்த ஆயத்தை என்ன சொல்றான், நல்லா சொல்றான், மூமின்களே வட்டியை நீங்கள் பன்மடங்காக ஆக்கி உண்ணாதீர்கள். நல்லா சொல்றான், வட்டியை பன்மடங்காக நீங்க அநியாயமா சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறான். உடனே அவன் சொன்னா பாத்தீங்களா, அல்லாஹ் என்ன சொல்றான், பன்மடங்கா தான் சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடலாம்? ஒரு மடங்கா சாப்பிடலாம். அப்ப நீங்க பன்மடங்கு சொன்னா கந்து வட்டிங்கிறாங்களா, வட்டிக்கு வட்டி போடுவான். தமிழ்ல கந்து வட்டிக்குவாங்க இல்லையா, உதாரணம் 1000 ரூபா வாங்கினா 100 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லுவான். அந்த 100 ரூபா மறுமாசம் அடைக்கலங்களே, அந்த 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி போடுவான். 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி போடுவான். அடிப்படை காரணம் தக்வா இல்லாததான். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் வரிக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை தக்வாவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிலைகுலையா தன்மையையும் தக்வாவையும் கையாளுவீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி செய்வான். எந்த பாவங்களை சொன்னாலும் அல்லாஹ் கடைசி சொல்லுவான். ஏன் சொன்னா, மனிதர்களை பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தக்வா மட்டும்தான் சகோதரர்களே. எந்த சட்டத்தாலேயோ, எந்த திட்டத்தாலேயோ, எந்த போலீஸாலேயோ, எந்த நீதிமன்றத்தாலேயோ, எந்த வக்கீலாலேயோ, எந்த கோர்ட்னாலயோ, எந்த ஜட்ஜினாலேயோ மனுஷனை தவறுகள் இருந்து பாதுகாக்க முடியாது. மனிதனை தவறுகள் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தக்வா மட்டும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு கடைசி தக்வாவை சொல்லுவான். மனுஷன் தக்வா இருந்துச்சுங்க அவன் எந்த, சில பேர் கேட்பாங்க அஜித் பேங்க் வட்டி வாங்கலாமா, சில பேர் கேட்பான் பேங்க் வட்டி வாங்கலாமா. நல்லா தெரியும் பேங்க் வட்டி வாங்கக்கூடாது, ஹராம் உண்டு. நல்லா தெரியும், தெரியாம யாருக்கும் தெரியாம இருக்காங்களா பேங்க் வட்டி வாங்கக்கூடாது. இருந்தாலும் கேட்பாங்க பேங்க் வட்டி வாங்கலாமா. ஏன்னாக்கா எந்த அஜர்த்தாவது வாயத்திலிருந்து வாங்கலாம் சொல்லிட மாட்டாரா, பழிய அவர் தலையில போட்டு நம்ம தப்பிச்சுக்க மாட்டோமா? எந்த அஜர்த்தாவது தப்பித்த வரையாது வாங்கலாம் சொல்லிட மாட்டாரா, நம்ம அவர் மேல பழிய போட்டு நம்ம ஒதுக்கிட மாட்டோமா? எல்லா மக்களுக்குமே தெரியும் பேங்க் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப திரும்ப வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்கற காரணம் என்னக்கா, அங்க தக்குவா இல்ல. எந்த வகையில ஹலாலாயிடாதா, எந்த வகையில எப்படியாவது அனுமதி கொடுத்துட மாட்டாங்களா? அன்னைக்கு ஒரு சகோதரர் கேட்டாரு, அதுக்கு இங்க இந்த இது கூடுமா, என்ன சொல்றது தமிழ்ல, இந்த வீடுலாம் வாடகை குடிக்கிறாங்களே, மார்க்கேஜா, மார்க்கேஜ், மார்க்கேஜ், அந்த லீஸ், லீஸ் லீஸ்னா பொதுவாக வாடகை, மார்க்கேஜ் 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு இருந்துக்க, 2 வருஷம் கழிச்சு வீட்டை என்ன கொடுத்தோம்னா இருந்தது உனக்கு லாபம். இந்த மார்க்கேஜ் பக்க வட்டிங்கிறது எந்த மாதிரி சந்தேகம் கிடையாது, மார்க்கேஜ்ங்கிறது இது 100க்கு 100 வட்டி, இது எந்த மாதிரி சந்தேகம் கிடையாது, யாருக்கு எந்த டவுட் வேணாம். அன்னைக்கு சோழர் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மார்க்கேஜ் கூடுமா அப்படின்னா, கூட ஹராம், இதை எல்லாம் தெரிஞ்சதாச்சுங்க, கூடாச்ச இல்லையே. சில ஆளுங்கள் கூடும் சொல்றாங்களே, எந்த ஆளும் என்று சொல்லுங்க, சில ஆளுங்கள் கூடும் சொன்னா எந்த ஆளும் சொன்னார் கூடும் சொல்லி என்று சொல்லுங்க. நான் சொல்ல அவங்கள்ட்ட போய் அவங்க எந்த அடிப்படையில கூடும் சொன்னாங்க, அதோட விளக்கம் சரியான விளக்கம் வந்து நானும் கூடும் சொல்றேன். எந்த ஆளும் சொன்னாங்க இல்ல இல்ல, நான் கேள்விப்பட்டேன், அந்த ஆளும் சொல்றாங்க, இந்த ஆளும் சொல்றாங்க, கேள்விப்பட்டேன். அவன் எந்த ஆளுமாவது வாயை திறந்து கூடும் சொல்லிட மாட்டாரா, நம்ம அதை அனுபவிக்க மாட்டோமா சகோதரர்கள்? நாம அதை ஒரு தவறு நாம செய்யறங்கிறதுக்காக அதை ஹலாலாக்க முடியாதுல்ல, ஹராம் ஹராம் தான். நமக்கு 1000 காரணம் சொல்லலாம், இல்ல திருப்பமா எனக்கு வேற வீடு கிடைக்கல அப்படி இல்ல இப்படி 1000 காரணம் சொல்லலாம், அதான் சொல்ல அல்லாட்டேன். இந்த மனசுல காரணம் என்ன பண்ண போகுது, அஜித்ரவி காரணம் என்ன போகுது உங்களுக்கு, அஜித்யா பணம் தரப்படுறா அப்படிங்களா, நீ உடனே அந்த வீட்டை காலி பண்ணி நான் 2 லட்சம் தரணும், அவரே பாவம் அவர் வாங்குற நிலமையில இருப்பாரு. அப்ப அந்த காரணம் அல்லாட்ட, நான் இல்ல எனக்கு வேற வீடு கிடைக்கல எனக்கு நிர்பந்தம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், இல்ல நான் வந்து 2 லட்சத்தை அட்வான்ஸா கொடுத்து மாசம் மாசம் 20 ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டேன். சில பேர் அப்படி பண்ணுவா தெரியுமா, 2 லட்சம் ரூபா அட்வான்ஸா மாசம் 50 ரூபா வாடகையா. இதெல்லாம் வந்து அல்லாஹ் பார்த்துட்டு எந்த எண்ணத்துல வாங்க எதுக்கு வாங்க, இன்ஷால்லாஹ் அல்லாஹ் பதில் சொல்லிக்க வேண்டியது, நீங்க யார்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஃப்தி கல்பக வலவ் அஃப்தன் நாஸ் குல்லுஹும், உலகமே சேர்ந்து ஒரு ஃபத்வா கொடுத்தா கூட உன்னுடைய கல்பத்துல ஃபத்வா கே அது சொல்லணும், உன்னுடைய மனசாட்சி இடத்துல ஃபத்வா கே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஸ்தஃப்தி கல்பக வலவ் அஃப்தன் நாஸ் குல்லுஹும், உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபத்வா கொடுத்தா கூட உன்னுடைய கல்பத்துல ஃபத்வா கே அது சொல்லணும் உனக்கு, இது தப்பா ரைட்டா அப்படி சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் வட்டின்னு ஹராம் ஆக்கிட்டானாக்கா வட்டி தான் அது. இப்ப நமக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, இவ்வளவு வட்டி வட்டி வட்டி பேசுறீங்களா, அந்த வட்டிக்கு என்ன டெஃபினேஷன், ஒரு டெஃபினேஷன் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணாது, இதெல்லாம் டெஃபினேஷன் வந்துச்சுன்னா ஹராம் ஆகலாம். ஒரு சொல்லுவாங்க தமிழ் அரபியில் சொல்லுவாங்க ஜாமியா மானியான ஒரு தாரிஃப் அப்படிங்குவாங்க, முழு மொத்தமான ஒரு முழுமையான ஒரு டெஃபினேஷன் ஒரு விளக்கம் என்ன அதுக்கு தாரிஃப் என்ன, அதுக்கு அழகா எழுதுறாங்க கிதாபுகள்ல குல்லு கரதின் ஜர்ர நஃபான் ஃபஹுவர் ரிபா, அழகான வார்த்தை குல்லு கரதின் ஜர்ர நஃபான் ஃபஹுவர் ரிபா. நீங்கள் ஒரு கடன் கொடுத்து அந்த கடன் திரும்ப வரும்போது ஒரு பிரயோஜனத்தோடு சேர்ந்து திரும்ப வருமேனால் அதற்கு பேர் தான் வட்டி. கடன் கொடுக்குறீங்க அந்த கடன் ரிட்டர்ன் ஆகும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு லாபத்தோடு வருது, லாபம் பணமா இருக்கிற அவசியம் எந்த வகையில் வந்தாலும் சரி அதுக்கு பேர் தான் வட்டி. எந்த அளவுக்கு கொஞ்சம் நான் சகோதரர்களே இதுல நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கும்னா, உதாரணமா நீங்க எனக்கு 1000 ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் எனக்கு கொடுத்துருக்காரு ஒருத்தர் 1000 ரூபாய், நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன் ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருக்கேன், அந்த 1000 ரூபாய் எனக்கு கடன் கொடுத்தவர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி பலவரம் நடந்து போயிருக்காரு நான் அவர் கண்டுக்காம போயிருக்கேன், இதுக்கு முன்னாடி பலவரம் நடந்து போயிருக்காரு நான் கண்டுக்காம போயிருக்கேன், அவர் ஒரு ஸ்கூட்டர் ஏற்றி பண்ணல, இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நான் ஸ்கூட்டரில் ஏற்றி போனேன்டாக்கா, இது என்ன ஆயிருங்க, இது வட்டியினுடைய உச்சக்கட்டம் இது, அதாவது தக்குவாவோட முதிர்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வட்டி இது. அதே நேரத்தில் ஒரு நன்றி கடனா நீங்க செய்றீங்க, நமக்கு ஒரு ஆத்திரவாசல ஹெல்ப் பண்ணாரு நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சரிங்க, அது அடுத்த பிரச்சனை. அந்த இது எதனால ஏற்பட்டுச்சு, நாம அந்த குரானோட தொடர்பு இல்லாதனால சகோதரர்ல. ஆனா குரான ஓதுங்க, அதிகம் அதிகமா ஓதுங்க, அதை நல்லா படிங்க, தர்ஜுமாக்களை பாருங்க, விளங்காத இடத்துல உலமாக்களை கேட்டு விளங்கிக்கங்க. வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருவானாக. உலகத்துல இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளையும் வன்முறை பிரச்சாரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்படி ஆக்குவானாக, அதற்கு நம்மளை காரணமாக்குவானாக, அந்த வன்முறை பிரச்சாரங்களை தவிர்படி ஆக்குவதற்கு நம்மை காரணமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. பாகிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.